மீண்டும் மீண்டும் அழைத்தேன் அழைத்தேன், வர வேண்டும் வேண்டும். நான் வாழ்ந்த பூமியில் எல்லாமே வாணிகம், ஆண் பெண்கள் பந்தமே அன்றாட நாடகம். வர வேண்டும் வேண்டும் ஒப்பந்தம் போட்டது தப்பாகி போனதே இப்போது சா.